தலைப்பு ஆசாமி. சாமி திரை விலகினால் ஆசாமி, காடு அழித்தாலும் கலியுக சாமியாம், நாடு அழித்தால் நல்ல சாமியாம், முகமூடி கிழிந்தால் தெரியுமோ உங்களுக்கே, ராமசாமி இல்லை ஆசாமிகள் தொல்லை. தான் நினைத்ததை நடத்துவதால் சாமியே.